శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగా జనమ శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగా జనమ శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగా జనమ శ్రీమతే నిగమాంత మహాదేశిగా జనమ శ్రీమతే భగవతే బాహ్యహారాజ మహాదేశిగా జనమ శ్రీమతే నిగుణ భూషణ మహాగురవే నమ శ్రీతరం గమనంతిని హేమాంజ నాయికా సమే దత్తి దేవనాదవన బ్రహ్మణే నమ రామానుజయాపాత్రం జ్ఞానవైరాజ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదిగం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామున మధ్యమాం మద్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోగత స్థితిరాదృణమయమేనేయస్మద్గురోర్పహపదోచ్యుతయైక సింధోః ோப்புழுதுவாழ்வார்க்குமளவும் வாழ்வே கட்டப்பொருள் விரித்த காசினியன் நான்மறையன் கிட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சித்தருளிடம் வேடாந்தேசிகனை வேவுவா தங்கள் திருப்பாதாம் புயமடிகேன் பத்தீர் கீதை மொழிந்தருடம் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் பத்தீர் சிவதேசிகமாந்த மகாதேசிகாரினா இவ்வாறும் கீதா சங்கரத்திலே 13 வாசகங்கள் சேவிச்சிருக்கோம். அதுல 12 அத்தியாயங்கள் கீதாச்சாரியன் சாதிச்சத நாம் பார்த்திருக்கோம். கீழ் அத்தியாயங்களில பெருமாளுடைய அந்த குணாதிசயங்கள் அந்த 28 குணங்களை சொல்லி இது கூடியவனாய் எவன் என்னிடம் பிரியுடன் கர்மயோகத்தை தருகிறானோ அவன் எனக்கு பிரியன்னு சொல்லி பூர்த்தி பண்றார் பெருமாள். பக்தியோக நிஷ்டன் ஜீவாத்ம யோக நிஷ்டன் அவனை விட இதுல சிறந்தவன் யாருன்னு கேட்டா பக்தியோகம் பண்றவா ரொம்ப சிறந்தவன், ஏன்னா அவனை அவன் நேரடியாக என்னையே பிரார்த்திக்கிறான்னு சொன்னேன் சுவாமி. அதாவது இந்த பக்தியோகமானது என்னை அடைவதற்கு சாதனம், இந்த சாதனமாக இதை அவன் செய்யும் போது மிகவும் இன்பமாகவும் மோட்சம் போலவே, அதாவது என்னை அடைவது போலவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த பக்தியோக மார்க்கத்தை என்னிடத்திலே மார்க்கத்திலே என்னிடத்திலே புத்தியை வைத்து எவர் உபாசிக்கிறானோ அவர்கள் எனக்கு அளவில்லாமல் வேண்டியவர்கள் அப்படின்னு சாதிச்சு தன்னிடத்திலே முழு மனதையும் வைத்து ஆழ்ந்த பிரீதியுடனே என்னை உபாசிப்பவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் பெருமாள் சாதிச்சார் அந்த அத்தியாயத்தில். அடுத்தது 13 அத்தியாயம். இப்ப பாசகத்தை நாம சேர்த்துட்டு அது அர்த்தங்களை பார்க்கலாம். முடியும் ஊனின் படைய உயிரின் பிரிவும் உயிரு அறிவார் ஞான முதல் புயரும் உயிரு வேறு உள்விரகும் தேரின்றவாதன் தெளிவித்தான் சிலை பார்த்தனுக்க ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார் ஞானம் பெறுவகையும் ஞானமிகுந்த உயிர் பயணம் ஊனிந்ததற்கு அடியும் உயிர் வேறிடும் உள்விரவும் தேன் நின்ற பாதன் தெளிவித்தனன் சிலை பார்த்தனுக்கு எவ்வளவுவன் காண்டிபத்தை வச்சிருக்கானோ அவனுக்கு தேர்ந்திருக்க சங்கடலாம், அதாவது தேர்ந்தின்ற பாதனாகிய ஸ்ரீ கண்ணன் அவன் வந்து உபதேசம் பண்றான்னு இங்கே இந்த மதுரத்தில் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். அது என்னன்னா ஊனின் படியும் இந்த ஜீவன் ஒரு இடத்துல இருந்து கொண்டு போகத்தை அனுபவிக்கிறது மேல சொல்ல போறதீங்க என்னன்னா, அதாவது இந்த 13 அத்தியாயத்த விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தேகத்தினுடைய சொரூபம் ஆத்மாவின் தன்மை உடம்பை காட்டிலும் வேறான ஆத்மாவை உள்ளபடி பார்ப்பதற்கு உபாசிப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் அந்த ஆத்மாவினுடைய சுவாபாவிகமான லட்சணங்களும் இயற்கையாகவே அது என்னன்னா தோஷம் நிர்தோஷகமாக குற்றமில்லாத ஆத்மா உடம்புடன் சேர்ந்ததற்கு காரணமும் சொல்ற ஆத்மா உடம்பை காட்டிலும் வேறு என்று தெரிந்து கொள்கிற அந்த வகைகள் விதங்கள் அதையும் இங்க சாதிக்கிறார் பெருமாள். அதுதான் சுவாமி இங்க சாதிக்கிறார். ஊரின் படியும் உயிரின் இருவும் உயிர் பெறுவார். இடம் சரீரம் கௌந்தேய கேத்தமித்த விதீயதே அப்படின்னு சாதித்தார் பெருமாள். ஏதோ வேதிதம் பிராபு கேத்தா இது தத்விதா அப்படின்னு முதல்ல ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் பெருமாள் சாட்சிய பகவான் உவாச. அர்ஜுனா இந்த தேகமானது இந்த தேகம் கஷேத்திரம்னு சொல்றான். இந்த ஆத்மா எங்கே வசிக்கிறதோ அது ஒரு கஷேத்திரம், கஷேத்திரஜன் சொல்லுவா. எந்த இடத்துல வசிக்கிறானோ அந்த இடத்துக்கு கஷேத்திரம்னு பேரு. அதே மாதிரி இந்த தேகத்துல இந்த ஆத்மா வசிக்கிறதாலே கஷேத்திரம்னு சொல்றா. இவன் இந்த தேகத்தை அறிகிறானோ அவனே கஷேத்திரஜன், அதை அறிபவன் கஷேத்திரஜன் என்று இந்த ஆத்மாவை அறிந்தவா சொல்றா அப்பா அப்படின்னு பெருமான் சாய்க்கிறார். முதல்ல கீழே சொல்லும் போது கதாசூனு அகதாசூன்னு சாய்ச்சார் இல்லையா. இந்த கதாசூன்னு சொன்னாக்கா உயிர் போனவனை, அதாவது அழிந்து போகும் தன்மையுடையவனா உடம்பு. அகதாசூன் அப்படின்னா உயிர் போகாதவை, அதாவது எப்பொழுதும் அழியாமல் இருக்கும் தன்மையோட ஆத்மா அப்படின்னு முதல்ல சொன்னது இல்லையா. அதை திருப்பி இங்க சொல்ற முதல்ல அது தெரிஞ்சதான் இந்து பெருமாள் சாவித்து புரியும் நமக்கு. அதனால அறிந்து கொள் அப்படின்ற இந்த உடம்புல இந்த ஆத்மா இருக்கு, அது அறிந்தவன் கேத்திரஜன் அப்படின்னு பெருமாளுங்க சாகிறார். அதாவது அர்ஜுனா எல்லா சரீரங்கள்லையும் ஜீவாத்மாவாகவும், அதாவது என்னை ஆத்மாவாக உடையவதாக நீ அறிந்து கொள், நான் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த சரீரம் ஜீவாத்மா அந்த வஸ்துக்களை பற்றிய ஞானம் சொல்லப்பட்டதோ அதுவே முக்கியமாக அறிய வேண்டிய ஞானமாவது என்னோட அபிப்பிராயம் பா, அதை தெரிஞ்சுக்கோன்னு சாய்ச்சார். இந்த கேத்திரஜன் இருக்கான அவன் வந்து பத்தரசி, அதாவது இங்க ஜீவிச்சிருக்கும் போது இந்த உடம்போடு கூடியிருக்கும் ஜீவாத்மாவை கேத்திரஜன் சொல்ற ஸ்லோகத்துல இந்த மோட்ச தசையிலே உடம்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. மோட்ச தசையில ஞானமானது அங்க சிவைக்குண்டத்துக்கு மோட்சம் அங்க போன போது விகாசம் அடைஞ்சிருது. இங்க இருக்கும் போது ரொம்ப சுருங்கி சுருங்கி கிடக்க அந்த ஞானம், பூர்ண ஞானம் இல்லை. இந்த பூர்ண விகாசம் வந்துடுச்சுனாக்க இந்த உடம்பு தான் ஆத்மா என்ற மாயை மயக்கெல்லாம் மனசுல இருந்து போயிடும். இந்த லோகத்துல அறிவு மறைக்கப்பட்டு இருக்கு. உடம்பு வசிக்கும் போது ஞானமானது சுருங்கி இருக்கு, மாயையா தெரியுதெல்லாம். ஆகையால கஷேத்திரஜன் என்று நாம் சொல்லும் போது இந்த சரீரத்தை உள்ள இருந்து கொண்ட ஆத்மாவை, ஆத்மாவாய் அதை விட்டு பிரியாமல் இருக்கும் ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் இங்க சாய்க்கிற. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கான். ஏதாவது இந்த இவனே இந்த உடம்ப இந்த ஜீவனே பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதர சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணி நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் சுருக்கமான விஷயங்களை அனுப்பிச்சார். மத்த எல்லாம் சொன்ன அர்த்தங்களும் இந்த வாக்குக்கு பொருந்தாது. அதனால பாஷியாருடைய விஷயத்தை நாம் எடுத்துட்டா இந்த விஷயத்தோட குண அர்த்தம் புரியும். ஒன்னு வேதத்துல சொல்லப்பட்ட நிரூபணம் பண்றாருங்க, பிரம்மம் ஒன்று என்பது தெரியும். அதுதான் உபநிஷத்துக்கள் சொல்றது இல்லையா. அதாவது அறிவில்லாதது அறிவுள்ள ஜீவன்கள் இந்த ரெண்டிற்கும் யஜமானான பிரம்மம் இருக்கான் இல்லையா. யஜமானான பிரம்மம் என்று இந்த மூன்றையும் போக்கியும் போக்தா பிரேரிதா, போக்தானா அனுபவிக்கின்ற இந்த ஜீவாத்மா போக்தா பிரேரிதானா ஏவி அடக்கி ஆழ்வன் அவன் தான் பெருமாள் என்று எப்படியாக சில வேத வாக்கியம் கூறுறது. இந்த மாதிரி மூன்று தத்துவங்கள் இந்த உலகத்திலே இருப்பதை நாம் உணர முடிகிறது, தத்துவத்திலையும் உணர முடிகிறது. அறிவில்லாதது அதாவது ஞானம் இல்லாத வஸ்துவான அதாவது மண், ஜலம், நீர், நெருப்பு, காற்று, மரம், செடி, கொடி, பூச்சி, பட்சி இதெல்லாம் பார்க்கிறோம். மரம், செடி, பூச்சி, பட்சி மனிதன் தேவையான உயிரினங்கள் கூட நாம் பார்க்கிறோம் இல்லையா. ரொம்ப விசித்திரமா பெருமாள் இதை படைச்சிருக்கார். இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு சிருஷ்டித்தல், இதை சிருஷ்டிப்பதற்கு தெய்வம் ஒன்று உண்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மூன்று வஸ்துக்களும் இருப்பதை வேதம் சொல்றது, பூமி, ஜலம், அச்சேத்திர வஸ்துக்களை தனித்தனியா சொல்றது, ஜீவாத்மான உயிர்கள், தாவரத்தின் உப்பு, புழு, பூச்சி உடம்பு, மிருகம், பட்சி அவனுடைய சரீரங்கள், மனித ரூபம், தேவ சரீரம் என்று இந்த உடம்புகளை சேர்த்துவிட்டு தான் அறியப்படுகின்றன. இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறது எல்லாம் வேறு வேறப்பா, இந்த பிரம்மம்ன்றது வேற, உன்னுடைய உடம்புன்றது வேற, ஜீவன்றது வேற, முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கே சொல்ற இந்த இடத்துல. பகவான் ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்குகிறான். அசேதனமான உடம்பு, அறிவுள்ள ஆத்மா, இந்த ரெண்டும் பகவானுக்கு உடம்பாக இருந்து எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் அவனுடன் ஒன்றி இருக்கு. எப்படி ஒன்றினா அவன் கலந்து எங்கும் பரந்துரனா இருக்கான், அவனுக்கே அதீனமாக இருக்கு, அவனை விட்டு பிரிந்து செல்ல முடியாது அப்படின்னு இங்கே தெளிவுபடுத்த நம்ம பாஷிகாரர் இல்லையா. இந்த விஷயங்களை ரிஷிகளாலும் அநேக விதங்களாக வேதங்களாலும் முக்கிய காரணம் சொல்லி அதனோடு கூடி நன்றாக நிச்சயிக்கப்பட்டு பிரம்மசூத்திரம் என்ற பெயரை, அதாவது பிரம்மசூத்திரம் தான் மகரிஷிகள் எழுதினது, அந்த பதங்களை தனித்தனியா பார்த்து அலசி ஆராய்ந்து இந்த நிரூபணம் பண்ணிருக்கான் நம்ம பெரியவா. இப்படி பலவிதமா சொல்லப்பட்ட இந்த உடம்பு சொல்லிய இத்தனை சரீரங்கள் இருக்கும் சொல்றமே, அப்படி ஜீவனுடனும் உண்மையை நான் சுருக்கமாக மிகவும் தெளிவாக சொல்ல போறேன் கேளுப்பான் சொல்ற பெருமாள். இந்த வேதம் உதவிகள் இதில் மிகவும் விரிவாய், அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கட்டம், பல வகையா சொல்றது, கொஞ்சம் கொஞ்சோண்டு இந்த விஷயம் தெரிஞ்சா சரியா புரிஞ்சுக்க முடியாது. நான் உனக்கு தெளிவா சொல்றேன்பான் சொல்லி பெருமாள் சாய்கிறார். உடம்பை பத்தி இங்க சாய்கிறார். ஊரின் பழியும் உயிரின் பிரிவும் அப்படின்னு, உயிரின் பிரிவு இங்க என்னன்னா பஞ்சமகா பூதங்கள் இருக்கு, அகங்காரம், மகத்து என்ற வஸ்து இருக்கு, பிரகதி இருக்கு, அதாவது சரீரத்துக்கு காரணமான வஸ்துக்கள் 10,000, 10+1 11,000 இந்திரியங்கள், அறியக்கூடிய வகையான 5 குணங்கள், ஆசை, தேகம், துக்கம், சுகம், இதெல்லாம் சரீரத்தால் உண்டாது. அநேக வஸ்துக்களின் சேர்க்கை, அதாவது இந்த சொரூபம் சொல்றாலே இந்த 5 சமாதாரங்களை கொண்டது இந்த, அதாவது சம்சாரம் சொல்றான். இந்த கேத்திரம் என்ற உடம்பு என்ற விசாரணம் சுருக்கமாக சொல்றாரு, சொல்லப்பட்டது உயிரின் பிரிவு. சரீரத்துல அவலகங்கள் இருக்கு, இது என் தலை, என் கை, எந்த ரீதியிலே உறுப்பு இருக்கு, என் சரீரம் என்ற முறையில சரீரம் முழுவதையும் பற்றிய ஞானம் உண்டாகி அதை நான் அறிகிறேன் அப்படின்னு தெரிஞ்சது, அந்த எண்ணம் நமக்கு உண்டாருது. அதனால இது அறியப்படும் வஸ்துவாக நமக்கு தெரிஞ்சு போறது. இந்த அறியப்படும் வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டு நின்று அறிபவனாக இந்த ஜீவன், அதாவது கேத்திரஜன் இல்லையா, அவன் இருக்கான் அப்படின்னு இங்கு சாய்கிறது. அதாவது வேறுபடுத்த ஊனின் படியும் இந்த சரீரத்தையும் உயிரில் பிரிவும், சரீரத்தையும் அந்த ஆத்மா ஜீவனையும் வேறுபடுத்தி இங்க காட்டுற, வேறுபடுத்தி அற்புதமாக காட்ட பெருமாளுங்க. இதுல இந்த குணங்கள், இப்படிப்பட்ட குணங்களை ஆத்ம குணங்கள் இருக்க வேண்டும், இப்படி இப்படி ஆத்ம குணங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாளுங்க இது ஒவ்வொரு இந்த ஜீவனுக்கு சொல்ற இந்த இவன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி இதெல்லாம் வேண்டாம் சொல்ற. அதாவது முதல்ல என்னன்னா அமானித்யம் அப்படின்னு. அமானித்யம்னா பெரியோர்களை, அதான் நம்மளோட வயசுல ஞானத்திலேயும் சம்பத்திரங்கள்லையும் மூத்தவாளையும் யாரையுமே நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. முக்கியமா பெரியோர்கள் சாத்தியாதீங்க. அமானித்யம் பெரியோர்களை அலட்சியம் அவமானம் செய்யாமல் இருப்பது. என்னமோ நம்ம ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை குலத்திலே பிறந்தவனையும் நல்ல பணக்காரனா இருக்க நான் என்ன படிச்சுங்க சுவாமி அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு எண்ணி கர்வம் உண்டாகாமல் இருக்க வேண்டும். அப்படி எனக்கு கர்வம் உண்டாய் நான் பெரியவர்களை அலட்சியம் பண்ணோமானா நமக்குதான் ஒரு அவமானம் ஏற்பட்டுடும். அது ரொம்ப கெடுதல், பெரிய தோஷமா இருக்கு இந்த ஜீவனுக்கு. அதனால கர்வம் கூடாது, அதனால பெருமாளிடத்திலே அபசாரப்படாதேன்னு சாதிச்சார். அடுத்தது அதம்பித்வம் அப்படின்னு நல்ல காரியங்களை தம்பத்துக்கோசரம் பண்ணாத, உனக்கு ஒரு பேர் வேணும்னு பண்ணாத, கைங்கரியமா பண்ணு. நாலு பேர் நம்மள மெச்சனும் இந்த பையன் இந்த கைங்கரியம் பண்ணாண்டா அடடா நன்னா பண்ணானே அப்படின்னு ஒரு பேர் வாங்கறதுக்கு பண்ணாத, ஒரு கீர்த்தி பெருமைக்கும் பண்ணாத. சாஸ்திரத்தை என்ன சொல்றக்கோ அது காரியத்தை செய்ப்பா, சனாதன தர்மம் என்னவோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அஹிம்சான்னு மூணாவது குணத்தை சொன்னார். அஹிம்சானா என்ன, ஹிம்சைக்கு ஆப்போசிட்டா இருக்குது அஹிம்சா. பிறருக்கு தொந்தரவு பண்ணாத, தர்ம ரீதியிலே போகணும். அதாவது சரீரத்தால ஒரு சாபம் கொடுக்கறது, ஒத்தரை போட்டு அடிக்கிறது, இது எல்லாம் பண்ணாது. அஹிம்சையை கடைபிடிக்கணும், அதுதான் உனக்கு சிரேயஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அஹிம்சை நீ எப்படி சொல்லணும்னா, இன்னும் புரியல மாதிரி சொல்லணும்னா, ஹிம்சை பண்ணாமல் இருந்துட்டு அது அஹிம்சை ஆயிடுது. பட்டி இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு ஹிம்சை இல்லை. ஏதோ ஒரு உடம்புக்கு ஒரு ஒரு நல்லது ஏற்படுறதுனால உன்னுடைய சரீர கழிவுகள் வெளியில போறது, அது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா வேணும்னே கொடுத்த அவ்வாறு சரீரத்தை ஹிம்சை பண்றதுன்னு வந்து அது அஹிம்சையா போயிடும். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்து சாந்தி, அதாவது பிரத்யா நம்மளை எவ்வளவு தொந்தரவு செஞ்சாலும் அவளை குறித்து கலங்கி போகாம, அதாவது அவளையும் நம்மள கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு நினைக்காம, அவனுக்கு என்னமோ பிரச்சனை நம்மள வந்து தொந்தரவு பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு திருப்பி பிரதி உபதிரவம் பண்ணாமல் இருக்கிறது தான் சாந்தின்னு சொல்றது. அதாவது மனசு வந்து அவ பண்ற காரியத்தில் விகாரம் அடையக்கூடாது, கலங்காமல் இருப்பது சாந்தி. ஆர்ஜுவம் அப்படின்னு, அதாவது பிற விழுத்து ருஜுவா இருப்பது ஆர்ஜுவம். அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த மனசு இருக்கு, உடம்பு இருக்கு, வாக்கு, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான். மனசுல வேறு மனசை நினைச்சிட்டு வாயில் கிடைச்சால ஒன்னு சொல்றது, அத கபடமா பேசுறது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஆறாவது குணமான ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரியன் நமக்கு ஆத்ம ஞானத்தை உதகம் பண்ணுகிறார். இதோட பெரிய உபகாரம் வேறு எதுவும் இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். ஏத்தி வனத்தல் ஞான விளக்க இருடன் மாத்தினவர் போர் கைமாறு மாயணம் காணகில்லான் அப்படின்னு சொன்ன. போற்றி மிகப்பதம் பொந்தியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் கத்தளக்கே. இப்படியாக நமக்கு ஆத்ம ஞான ஞானமாகி விளக்க ஏற்றி வைக்கிற அந்த ஆச்சாரிடத்துல நாம் வந்து பிரீத்தியோடே இருக்க வேண்டும், அவரை சேவித்தல் வேண்டும். அதாவது தலைவணக்கி கைகூப்பி ஏத்தல் அல்லார் என்ற ரீதியாக, அதாவது வினயத்தோடே இருக்க வேண்டும் சொல்றாருங்க. அவருக்கு சிஷ்டுதை பண்ணணும், அவருடைய திருநாமங்களையும் தயங்களையும் சேவிச்சுட்டேதான் ஆச்சாரிய உபாசனம்னு கேட்டு. இப்படிப்பட்ட செய்வதான் நமக்கு மேலும் மேலும் ஞானம் வளரும். அந்த ஆச்சார அனுகிரகத்தாலே நமக்கு எல்லாம் சித்தியாகும்னு சாதிச்சாருங்க. இந்த குணம் முக்கியமா வேண்டும் சாதிச்சார். அது சௌச்சம் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், ஆத்ம சுத்தம் சரீர சுத்தம் ரெண்டும் வேணும்னு சாதிச்சார். எதை எதை சாப்பிடக்கூடாதோ அதை எதை சாப்பிடக்கூடாது, எது மட்டும் சாப்பிடலாமோ அதை மட்டுமே சாப்பிடணும். இது சரீர சுத்தி, மனசுலேருந்து மொத்த கல்வியும் தூக்கி வெளியில போட்டா அது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொன்னார். ஸ்தைரியம் ஸ்திரமா இருக்கணும், கலங்காம இருக்கணும். வேதசாஸ்திரங்களே ஆத்மாவை பற்றி பகவானை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை நன்னா தெளிவா தெளிவாட்ட கேட்டு தெரிஞ்சு இதர சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய ஜாடவாட்டிகளிலே மயங்காமல் கலங்காமல் சந்தேகத்துக்கு சம்சயத்துக்கு இடம் கொடுக்காமல் தான் ஆச்சாரிடம் கேட்ட விஷயங்களையே மனதில் உறுதியாக ஸ்திரப்படுத்துவதுதான் ஸ்தைரியம். ஆத்ம விதிகிரகம், அதாவது ஆத்மா மனசு அதை அடக்குவதுதான் ஆத்ம விதிகிரகம். மனது வந்து எப்போதும் கண் காது முதலாம் அறியப்படும் விஷயங்கள் அதை பார்த்தா ஓடும். கண்ணால தீவி பாக்குறது, காவல் ஏதோ பாட்டு கேட்டு சில விஷயங்கள முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். அப்ப இது வந்து நம்ம மனசு டைவேர்ட் ஆகி போறது இல்லையா? அப்படி இல்லாமல் மனதை ஒருவகப்படுத்துதல் வேண்டும்னு சாய்க்கிறதுங்க. அடுத்தது இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியங்களை அடக்கி ஆட வேண்டும் ஒரு வைராக்கியம். திடீர்னு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கேன்னா இப்படி சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுதான். அதை சாப்பிடணும்னு அதை தேடி போனாக்கா நம்மளுடைய இந்திரியத்தை கட்டுப்படுத்த வைராக்கியம் நம்மளை விட்டு போறது, அதுவும் வேணும்பான்னு சொல்ற. அகங்காரம், அகங்காரம் இல்லாம நான் பெரிய பணக்காரன் அப்படி ஒரு கர்வத்தை வச்சுட்டு அகம், இங்க அகம்னா அகங்காரம்னா ஆத்மா, ஆத்மா என்னதுன்னு சொந்தம் கொண்டாடாம அகம் என்பது ஆத்மான்னு நினைக்காம அவனை பற்றி எண்ணமே அகங்காரம் மாறுது. இந்த உடம்பே ஆத்மாவாக எண்ணுவது தப்பு இல்லையா? உடம்பு வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுக்கணும், அதுதான் இங்க சாட்சி. அத்த ஜென்மத்து ஜராமியாதி துக்கதோஷமான தர்சனம், இந்த பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறந்தவனால ஒரு யவன புறவம் வருது, ஒன்னு கிழத்தன்மை வருது, உடம்பு வியாதி ரோகம் வருது. இதனால நமக்கு என்ன வருதுன்னா மனதுல ஒரு துக்கம், சரீரத்து உபாதை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுலயே மனசை வைக்காமல் இவ்வுடம்புக்கு தானே வந்து ஆத்மாவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது சாகிற அசக்தி, பசுது இல்லாமல் இருத்தல், ஆத்மாவை தவிர வேறு விஷயத்திலே பற்று இல்லாமல் இருத்தல். அடுத்தது அனபின்ஸ்வகா புத்திரதாரா கிரகாதிஷு, பிள்ளை இருக்கான், பத்னி இருக்கா, வீடு வாசலுக்கு நிலம் நீச்சு சொத்துனா இருக்கு, இது எல்லாமே கிரகஸ்த தர்மத்துக்கு என்ன எவ்வளவு பிரீதியோ அவ்வளவு மட்டுமே ஆசை வைக்கணும். அளவு கடந்ததான ஒரு பிரீதியோ அளவு கடந்து ஆசையோ வச்சா அதனால விபரீதங்கள் ஏற்படுமே தவிர உனக்கு அனுகூலம் ஏற்படாது. பெருமாள் சாய்கிறது நித்தியஞ்ச சமசித்தம் இஷ்டோ நிஷ்டோப பத்திஷு, இஷ்டங்கள் அனிஷ்டங்கள்னு ரெண்டு இருக்கு. ஒரு வீதியில் நடந்து போறோம், நம்முடைய கௌரவம் செல்வாக்கு இவைக்கு ஏற்ற மாதிரி நம்மை பார்ப்பவர்கள் மரியாதை செய்ய வேண்டும் ஆசைப்படுறோம் இல்லையா? அவன் நம்மளை லட்சியம் பண்ணாலும் பண்ணாண்டாலும் நம்ம கதையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். இவன் நம்மளை வந்து பெருமையா பேசுறானே அப்படி ஒரு சந்துஷ்டியும் பெற்றாலும் மனசுல ஒரு கட்டத்தையும் வச்சுக்காமல் உயர்ந்த ஆத்மகுணத்தோட மனசு கலந்தாமல் இருக்கணும்னு சாய்ச்சார். அடுத்தது பெருமாள் சாய்ந்த என்னிடத்த வேறொருவரை பற்றி அல்லாமல் வெபிச்சாரம் இல்லாத பக்தி, அதாவது வேறொரு தெய்வத்தை அண்டாமல் ஸ்ரீகிருஷ்ணனே பகவான் என்ற ஒரே பிரீத்தியோடைய விசுவாசத்தோடு இருத்தல் அப்படின்னு சொன்னார். அடுத்தது விவித்த கேதச வித்தம்னு சொன்னார், அதாவது ஜனங்கள் எல்லா இடத்துலயும் வசிப்பது. ஆத்ம தியானம் பண்றதுக்கு ஆண் அறம் இருந்த ஆத்ம தியானம் பண்ண முடியாது, அதனால ஏகாந்த வாசியாக இருந்து ரதி அப்படின்னு சொன்னார். ஏகாந்த வாசியாக இரு, ஏகாந்த வாச ரசிகா அப்படின்னு சுவாமி தேசிகன், தேசிகனுக்கு ஒரு அவருடைய திருநாமத்துக்கு ஒரு பெயர் உண்டு, ஏகாந்த வாச ரசிகா. அவர் தனியாக இருந்துதான் சுவாமி ஹயக்ரீவனை பிரத்யக்ஷம் பண்ணி நமக்கு இப்ப ஏற்பட்டதான் அரிய பக்கிஷமான கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணிருக்க அவரோட அனுச்ச ஞானத்தாலே இல்லையா? அதனால ஏகாந்தமாக வசி, அப்பதான் நீ இந்த பக்தியோகம் பண்ண முடியும்னு சொன்னார். அரதி ஜனகம் சதி, ஜனங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஆசை இல்லாம இருக்கணும், அந்த மனசை தேர்த்தினாதான் தனியா போக முடியும். கூட்டமா இருந்தா அங்க வந்து ஆத்ம சிந்தனை பண்றது ரொம்ப கஷ்டம், நாள்தோறும் ஏக சிந்தை பண்ணுவது கஷ்டம் சொல்லி கூட்டத்தை விட்டு விலகி நின்று அதுக்கு ஆசைப்படுன்னு சாய்ச்சர். அத்தியாத்மன ஞான நித்தியத்துவம், எப்பயுமே அத்தியாத்ம ஞானத்துக்கு ஆசைப்பட்டு இடைவிடாம பக்தி பண்ண வேண்டும் அப்படின்னு இங்க சாய்க்கிறார். தத்துவ ஞான சிந்தனம், ஆத்மாவின் உண்மையை அறியக்கூடியதான் விசாரத்திலே எப்பொழுதும் ஆசை உள்ளவனா இருப்பதுதான் ஆத்ம ஞான சிந்தனம் அப்படின்னு சொல்ற. எவ்வளவு புத்தகங்களை வாசிச்சாலும் எவ்வளவுதான் ஆச்சாரியால்கிட்ட கேட்டாலும் ஆத்மாவினுடைய அந்த உண்மையான முழுமையாய் நம்ம அறிய முடியாது. அதனால எப்பொழுதும் ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன, அது எப்படி இருக்கும் என்று அறிஞ்சு அதை பற்றி விசாரம் கொண்டிருத்தல். கடைசியிலே பகவான் சொன்ன ஆத்ம குணம் இந்த 26 குணமா இங்க சொல்றா தெரியும். அதனால இங்க சொன்னது என்ன, ஊனின் படியும் உயிரின் விரிவும் உயிர் பெறுவார் ஞானம் பெறுவாயும் அப்படின்னு. ஞானம் பெறுவகை ஞானம் இந்த உயிர்ப்பயணம், ஞானம் இந்த உயிர்ப்பயன் சொல்ல போற அடுத்தது. அதாவது இந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும்னு சாகித பெருமாள் சர்வதகா பாணிபாதம் தத்து சர்வோகிரோதி முகம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் எல்லாவிடங்களிலும் கை கால்கள் இவைகளின் உடையதுன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாவிடத்திலும் கண் முகம் தலை உடையது, எல்லா வஸ்துக்களையும் வியாபரித்துக் கொண்டு இருக்குன்னு மனம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாகிறார். அது சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபு துர்ச்சைவ நிர்குணம் குணபோத்ருஜ குணபோத்ருஜ அப்படின்னு. எல்லா இந்திரியங்களுக்கு அதுல வியாபாரம் இருக்கு, பிரகாசத்தை உடையதா இருக்கு. சுபாவத்தாலே எல்லா இந்திரியங்களும் எல்லா இந்திரியங்களுக்கும் இல்லாத இருக்கு. சுபாவத்திலே தேகங்களோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா எல்லா தேகங்களையும் தரிக்கக்கூடியது. சுபாவத்திலே சத்துவம் முதலான குணங்களை அது அனுபவிக்கிறது அப்படின்னு சாச்சர். அதாவது இந்த ஆத்மஸ்வரூபமானது பஞ்சபூதங்களுடைய வெளியிலும் உள்ளேயும் இருக்கு. சுபாவத்தை வந்து அது சலிக்காதது, அது தேகத்தோட சேர்ந்து இருக்கும் போது சலிச்சு போறது. சூக்ஷமா இருக்கிறபடியாலே அந்த ஆத்மாவானது அறியத்தகாததா இருக்கு, நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனா சமீபம் தான் இருக்கு அப்படின்னு சாகிறது. இப்படி இந்த பூதங்களை தரிக்கிறவனாயும் அன்னம் முதலிய வஸ்துக்களை நாம் சாப்பிடுறோம். அந்த சாப்பிட்ட வஸ்துக்கள் எல்லாத்தையும் வேறு ரூபமாக மாறி வயிற்றுல போய் ஜெரிக்கிறது, சடலாகினியாலே தெரிச்சு வெளியில வந்துடுறது. இதெல்லாம் தேகத்தோடைய முக்கிய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. இந்த ஆத்ம வஸ்துவானது பிரகாசத்தை உடைய வஸ்துக்களும் பிரகாசத்தை உண்டு பண்ணது. அதாவது இந்த பிரகிருதியை விட வேறானது மேலானதுன்னு சொல்லப்படுறது. ஞானஸ்வரூபமாய் அறியத்தக்கது, அமனித்துவம் முதலிய குணங்களை அடையத்தகுந்தது, அமானித்துவம் முதலிய குணங்களை அடையத்தகுந்ததுன்னு சொல்லி இதை வந்து வஸ்துக்களுடைய ஹிருதயத்தை இருக்குன்னு சுவாமி சாகிறீங்க. மேலும் நிறைய விஷயங்களை பகவான் இங்க ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். அதாவது ஊனின்றதற்கடியும் உயிர் வேறிடும் உள்விரகம் அப்படிங்கிற ஊனின்றதற்கு அடி, இது என்னன்னு தெரிஞ்சுக்குப்பா அப்படின்னு இங்க தேசியர் எடுக்கிற. ஊனின்றதற்கடியும் உயிர் வேறிடும் உள்விரகம் அப்படின்னு என்னன்னா, தேவர் மனுஷாள் இருக்கா இல்லையா, அவளுடைய சரீரங்கள் பிரகிருதியின் மாறுபாடு இல்லையா. இந்த சரீரங்கள் ஜீவன் இருப்பதால் அச்சரீரத்தின் சம்பந்தத்தாலே ஏற்பட்ட சத்துவம் முதலான குணங்களா வரும் சுகதுக்கங்கள், அதனாலேதான் நம்ம ஜீவாத்மாவுக்கு பற்று உண்டாது. பிரகிருதி சம்பந்தத்தாலே இந்த பற்று ஏற்படுறது, சரீரத்தின் மேல ஒரு பற்று ஏற்படுறது. அந்த பற்றுக்கு காரணம் சுகதுக்கம்னு சொல்றா. அது அதாவது பிரகிருதியில் உண்டான மயக்கம் அப்படின்னு இதை சொல்றா. அதனால எதனால் ஏற்படுதுன்னா, நாம் பண்ண பூர்வீக புண்ணிய பாவங்களாலே நமக்கு இங்கேயும் ஒரு இன்பமும் துன்பமும் சேர்ந்து வருது. ஊ நின்றதற்கு அடி, இது கர்மான சாச்சாரிங்க. அதனால நாம் இங்கே நாம் நினைச்சதை செஞ்சுட்டு இருக்கோம், செய்ய வைக்கிறது அந்த கர்மானங்க. அதனால மேற்கூறிய அந்த 20 விஷயங்கள் சொன்னவருடைய குணங்கள் சொன்னவருடைய பெருமாள் அதை என்ன பண்ணுனா, ஆத்ம சாட்சா்காரம் பெறும் வரை ஜீவன் வந்து இந்த சம்சார கடலே சுழந்து இருப்பான். இந்த 20 குணத்தையும் மனதிலே வச்சுண்டு நாம் வந்து இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு உண்டான இந்த அத்தியாத்ம பெருமாள் சொன்ன மாதிரி அந்த யோகத்தையும் அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும். அதாவது உணர்ந்ததற்கடியும் உயிரிடம் உள்விரகம் சாட்சியம். இந்த சரீர இந்திரங்கள் இவையெல்லாம் இந்த பிரகிருதியின் காரணமாக பண்றோம். இன்னைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கிறோம், ஒரு டிவி பார்க்கிறோம், ஒரு சினிமா படம் பார்க்கிறோம்னா இது வந்து இந்த ஆத்மா பண்ற வசூ இல்ல. சரீரத்தின் உபாதையினாலே இந்த இந்த சரீரமானது பிரகிருதி சம்பந்தத்தாலே வந்தது. அதாவது முன் செய்த பிறவி நம்ம பெரிய பயனாக இங்க ஒரு புழுவா பூச்சியாய் மனுஷனாய் ஒரு பெருமாளை கைகிலம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவா இந்த பெருமாள் அந்த அந்த கர்மாவானது ஆக்கி வச்சிருக்கு. அவருடைய சம்பந்தத்தாலே பண்றோம். இதுக்கு ஜீவனுக்கும் எந்த உடம்பும் இல்லப்பா, அதை முதல்ல அறிஞ்சுக்கோ. இந்த உடம்பு அழிஞ்சாலும் ஜீவன் அழியாதுன்றதை புரிஞ்சுக்கணும்பான்னு சொல்லி பெருமாள் அந்த இந்த வரியில சுவாமி தேசிய திருவுள்ளமதான் இங்க உணர்ந்ததற்கடியும் உயிர்களிடம் உள்விரகும் அப்படின்னு. இந்த ஸ்தாவர சங்கமங்கள்லாம் இருக்கு, பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவும் சரீரம் ஒன்னுக்கு ஒரு விதமான சரீரம் இருக்கு, அதுக்குள்ள ஜீவா ஜீவன் இருக்கு இல்லையா, இவை எல்லாம் எதனால உண்டானது, பௌதீக சேர்க்கையினாலே உண்டானது அப்படின்னு நீங்க அறிஞ்சிக்கோ அப்படின்னு நீங்க சாகிற உயிர் வேறிடம் உள்விரகும். ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் உண்டான வித்தியாசம் என்னதே என்ன பெருமாள் சொல்லி அதுக்கு மூணு விஷயங்களை சாகிறது. என்னன்னா எத்தனை எத்தனை வேற்றுமை கொண்டதான உடம்புகள் இருந்தாலும் ஆத்மாக்கள் சமம்னு முதல்ல அறி அப்படின்னு சொன்ன. இந்த ஆத்மாக்கள் உடம்பை ஏறி வேலை வாங்கல், அதாவது உடம்பு சொன்னபடி வேலையை செய்யறது. மூணாவது வஸ்து என்னன்னா இந்த ஆத்மாக்கள் நிச்சயமானவை அப்படின்னு அறிஞ்சுக்கோ. உடம்பானது விநாசம் அடையக்கூடியது, அதாவது அழியக்கூடியது. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அவன் உடம்பு இந்த பீஷ்மாதா இருக்க, அப்புறம் அங்க வந்து கிருப்பர் துரோணர் எல்லாம் இருக்காளே, சுவாமி என்ன ஆச்சாரமன்றால் இருக்கா, என் தமையன்மார்கள் எல்லாம் இருக்காளே, நான் பானம் போட்டா அவள் அழிஞ்சு போயிடுவாளேன்னு நினைச்சுட்டு பெருமாள்கிட்ட கேட்டதுக்கு பெருமாள் தத்துவஞானத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து வந்து உன் ஆத்மா நித்தியம் அப்பா, உடம்பு அழியாதன் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க வீட்பனா வீட்பனுடைய திருமணிதான் போகும், அவன் ஜீவன் போகாத எங்கிட்ட வந்துடும், அத முதல்ல புரிஞ்சுக்கோடான்னு சொல்லி இந்த இடத்துல பெருமாள் அவனுக்கு வந்து விஷயங்களை புரிய வைக்கிறார். அப்பதான் அவனுக்கு எத்தனை சொன்னாலும் திருப்பி திருப்பி சந்தேகம் கேட்டேன் பெருமாள் அர்ஜுனன். அதனால ஏ குந்திபுத்திரா, இந்த பரிசுத்தமான ஜீவாத்மா இருக்க இது சரீரத்திலிருந்து இருந்த பொழுதிலும், அதாவது ஆதி இல்லாதவனாகையாலே அது நாசம் இல்லாமல் இருக்கு. அது எப்ப வந்ததுன்னு தெரியாது, கர்மாவது பிறண்டு பிறண்டு வருது. இந்த உள்ளமானது சத்துவ குணத்தோட, அதாவது இந்த சரீரத்தோடு இருக்கும்போது நமக்கு ரஜஸ்தமஸ் ஜாஸ்தி இருக்கு. சத்தம் முதலான குணங்கள் இல்லாதவனாகையாலே இது வந்து தான் எந்த காரியத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது பகுத்தறிவு இல்லாத இங்க ஞானம் சுருங்கி இருக்கு. இது தேகத்தோடைய சுபாவங்களாலே இது ஒற்றது இல்லை, அதாவது ஞான ஆத்மாவா இருக்குது. ஆனா அவருடைய ஆத்மாவானது சங்குஜமா, அதாவது சுருங்கி கிடக்கு அப்படின்னா எதனாலேன்னா இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த இதர விஷயங்கள்லாம் அத அதனுடைய இவன் மேல வந்து படுறதால இவன் வந்து இதை நோக்கி ஓடுறான். உள்ள ஞானாகாரமான ஆத்மாவை அறியப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு, அதை அறிஞ்சுட்டானா இங்க அவன் இருக்க மாட்டான், அதை முதல் தெரிஞ்சுக்கூடான்னு பெருமாள் சாக்கிறீங்க. இப்படி எல்லா வஸ்துக்களுடைய அந்த சேர்க்கை இருக்கு, அதாவது என்ன சொல்ற எல்லா வஸ்துனா என்ன சொல்றது, இது பிருத்திவி அத்து தேஜு வாயு ஆகாசம் இருக்கு, சூக்ஷமா இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த வஸ்துக்களின் தன்மையாலே இது வந்து அது வந்து இத பாதிக்காது, இந்த ஆத்மா பாதிக்காது, இது ஒன்று சரீரத்தை மட்டும் பாதிக்க போறது. ஏன்னா ஆத்மா வந்து கர்மானுரூபமா எடுத்து நீங்க வந்திருக்கு, அதுக்கு ஒரு சரீரம் வேணும், சரீரத்தை இங்க அது கர்மத்தாலே அடைஞ்சிருக்கு. இந்த சரீரம் எப்படி கிடைச்சதுன்னா அவள் பண்ண புண்ணிய பாபத்தாலே நல்ல சரீரமோ கெட்ட சரீரமோ, சரீர கெட்ட சரீரம் தான், பகுத்தறிவில்லாத சரீரங்கள்லாம் நமக்கு விளக்கத்தக்கதா போயிடுது. புழு பூச்சி பாம்பு சாகரத புழு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன அவன் பண்ண கர்மாவாலே அதுக்கு தகுந்தபடியாக பலன் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஜீவா தான் இங்க வந்திருக்கு இல்லையா. அதனால இதனுடைய லோகாபிஷயமான இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இது இவனை பாதிக்காது. உள்ள முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, இதனாலேதான் நீ அம்பு போட மாட்டேன்னு சொன்னா அது தப்பு. இந்த ஞான தத்துவ ஞானத்தை அறிஞ்சுக்கோன்னு சொல்லி பெருமாள் நிறைய ஆத்மாவை பற்றியும் தேகத்தை பற்றியும் அவனுக்கு தெளிவான ஞானம் வர வேண்டும் என்று திருவுள்ள பத்தி கிருஷ்ணன் வந்து இயற்கையாகவே அவன் கேட்காம நிறையா சொன்னார். அவர் சொன்னவர்கள் நிறைய சந்தேகம் அவனுக்கு வந்தது. அதனாலே அவன் கேட்ட சந்தேகத்துக்கு பெருமாள் அவன் கேட்டதற்கு மேலாகவும் சர்வ லோகத்தில் உள்ளவாறும் இந்த கீதை பெருமாள் வாக்கு அறிய வேண்டும் என்று தானே திருவுள்ள பத்தி இயற்கையாகவே ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்றான் அவனுக்கு. அதனாலே உயிர் நின்றதற்கடையும் உயிர் வேறிடம் உள்விரகும் உயிர் வேறு அப்படின்னு சொல்ற. இப்போ சூரியன் இருக்கான், அவனுடைய தர்மம் என்னன்னா சர்வ லோகத்துக்கும் பிரகாசத்தை கொடுப்பதுதான் அவன் தர்மம். அந்தந்த டயத்தை அவர் உதயமாக அஸ்தமிச்சுப்பாரு. அவருக்கு உண்டான அஸ்தமிச்சு அப்படி ஜீவாத்மாவானது இந்த சரீரத்தில் இருக்க அது உள்ள பிரகாசத்தில் இருக்கான். அந்த பிரகாசத்தை போய் நம்ம தேடுவதுதான் அதுதான் ஆத்ம தரிசனம்னு சொன்னான். இந்த ஆசிர தரிசனத்தில் பண்ணாத அது ஒரு கேள்வி வரைக்கும் தான் போகும். அதை அடைஞ்சு அதுக்கு மேல பரமாத்ம தரிசனம் இருக்கு, அதுதான் பரஜானம்னு சொன்னான். அது எப்ப போய் எப்ப போடனா பக்தியோகம் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது. அந்த பக்தியோகம் பண்றவன் அந்த ஆத்ம தரிசனத்தை விரும்புவதை விட பரமபோக்கியமானவன் பரம பவித்திரமானவன். அந்த பக்தியோகம் பண்றவன் ஒண்டிதான் என்ன வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அடைய போறான். அதனால இதுக்கு உண்டான அந்த பேதாபேதங்களை நீங்க அறிஞ்சிக்கோ, அதுதான் சொரூப ஜானம்னு பெருமாள் இடத்துல அற்புதமா சாய்கிறார். அந்த சொரூப ஜானம் தெரிஞ்சுட்டாக்கா நீ வந்து தெருபெடுவரான்னு பெருமாள் அங்க சாதிச்சவனுக்கு ஆகாசம்னா என்ன, இந்த ஜீவன்னா என்ன, உடம்புனா என்ன, ஆத்ம தரிசனம்னா என்ன, பக்தியோகம்னா என்னன்னு பெருமாள் ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லி சொல்லி இந்த இடத்துல இந்த பாதத்துல சுவாமி சேர்த்து ஒரு வரையில போட்டார். ஆனா அர்த்தங்கள் இவ்வளவு இருக்கு. பாதத்தை திருப்பி சேமிக்கிறேன். ஊனின் படியும் உயிரின் திருவும் உயிர் வருவார். ஊனின் படி இந்த உடம்பு எப்படி இருக்கு, உயிரின் திருவு உயிர் உள்ள இருந்தாலும் வேறுபட்டதா இருக்கு, சூக்ஷமா இருக்கு. உயிர் பெறுவார் ஞானம் பெறுவாயும். அப்படி உயிரை பெற்றவர்கள் ஞானம் எப்படி பெறுகிறார்கள், அந்த ஞானமே இந்த உயிர் பயணம் ஊராக வருகின்ற பயன் என்ன, அந்த உயிரால் வருகின்ற பயன் என்ன அப்படின்னு ஊனிந்ததற்கு அடியும் உயிர் வேறிடம் உயிர் வேறா இருக்கு. அதுக்கு அடி இந்த உடம்பு எத்தனை எத்தனை அந்த அந்த தாழ்ச்சி உயர்த்தி எல்லாம் எதனால் ஏற்படும்னா பௌதிக லோகத்தை வரக்கூடிய அந்த கர்மா பேதத்தால் வரக்கூடியதுன்னு சொன்னார். உள் விரகு உள்ள இருக்கக்கூடிய வசம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேனின்றவாதன் தெளிவைத்தான் திளைப்பார் தலைக்க அப்படின்னு சாச்சு. ஒரு முக்கியமான விஷயம், சூரியன் ஆகாசத்திலே பிரகாசிக்கிறது இல்லையா, பேதாபேதம் இல்லாத எல்லா வஸ்துவையும் தன் பிரகாசத்தை கொடுக்கிறான். தன் காந்தியால சகல வஸ்துக்களையும் விளக்கி காட்டுற சூரிய பகவான். அதே போல இந்த ஆத்மாவானது உடம்பு என்ற அந்த பெரிய இந்த சரீரத்துக்குள்ளே அது இருந்தது, அதாவது சூக்ஷமா நிறுத்தம் இருக்கு. அந்தரத்தை தொங்குறது சூரியன், யாமேடா உடம்பா இல்ல, அவருடைய தர்மமானது ஒளியே கொடுக்க வேண்டியது. அதே போல ஆத்மா இது உள்ளே சரீரத்து உள்ளே இருக்கு, நீ தேடி எடுக்க முடியுமாத அதுக்கு பல கட்சிகள் யமனியம ஆசனங்கள் இயலாது புனரடக்கம் தமதரையின் தாரணைகள் தாரையரான இன ஒழுக்கம் சமமுடைய சமாதி நலம் இப்ப தேஜை தாண்டி போய் அந்த தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்குடா உனக்கு ரொம்ப கஷ்டப்படுற, என்ன நினைச்சு பக்தி பண்ணுன்னு சொன்னார் முன்னாடி கீழே அத்தியாயங்கள். என்ன நினைச்சு பக்தி பண்ணுன்னு கேட்டார். என்ன ஒன்றை எப்படி சாமி எப்ப என் சிந்தனை ஒன்னா இல்லைன்னு சொன்னான். சரி என் குணங்களை நினைச்சு போனா நான் தேஜஸ்வியா இருக்கேன், அழகா இருக்கேன், திருவாபணம் சாத்தின் இருக்கேன், ரொம்ப என்ன சொல்றது சௌசீல குணத்தோட இருக்கேன், காருண்யமூர்த்தி ஆயிருக்கேன், தயாமூர்த்தி ஆயிருக்கேன்னு என் குணத்தை என்னடா நினைக்கும் நினைக்க நினைக்க என் திருவடியை நோக்கி உன்னுடைய அந்த ஆத்மா வந்து சேரும். அப்போ உனக்கு தெளிவான ஞானம் கிடைக்கும், அதன் மூலமா என் அனுகிரகம் ஏற்படும் சொல்லி கொடுத்தார். அதனால இந்த உடம்பு எங்கிருக்கு இத்தனை கிரியை அதுவே வந்து கர்மாவால பண்ணும் போது இந்த கர்மாவால பெருமாளை நினைக்க முடியுமோன்னு, ஏன்னா பெருமாளை சாதிக்கிறான். என்னுடைய திருநாமங்களை சொல்லு எனக்கு கைங்கரியம் பண்ணு சொல்லி காட்டிருக்கான் இல்லையா, அதன் மூலமா செய்யறது மூலமாவே என்ன பண்ணும் இந்த ஜீவன் வேறு ஆத்மா வேறுன்னு அறிஞ்சு இந்த ஆத்மாவான பகவத் கைங்கரியத்து தான் இருக்கு, அதுக்கு அழிவில்லாதது அப்ராகத லோகமான வைகுண்டத்துக்கே போட்டு பிரசக்தி இருக்கு பெருமாளை சாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஏன் பகவத் கைங்கரியம் பண்ணல, அவர் பண்றதுக்கு பெருமாள் சொன்ன காரியங்களை மனசில் இருக்கி நாம் பண்ணிட்டே இருந்தாக்கா நமக்கு அவன் கிட்டு போயிடுவான்னு சொல்றதுக்குதான் பெருமாள் இவ்வளவு சாய்கிறார். இதெல்லாம் பண்ணிட்டு வாடா நான் கிட்ட கிட்ட வருவேன் அணுகீழ் அணுகும்னு சொன்னார். கிட்ட கிட்ட போனதான் என்ன, நம்மளை நோக்கி அவன் ஓடி விடுவான். இல்லையா? அதுதான் நம்மளோட சாட்சிய திருவாமி அணுகில் அணுகுனாங்க. பெருமாளை நோக்கி நான் நாலடி போனா அவன் நம்மளோக்கு நூறு அடி ஓடி வரான் சுவாமி. அதுக்கு என்ன பண்ண, அரடினு எடுத்து வைக்க முதல்ல பெருமாள் சன்னதியை நோக்கி நீ நடந்து வாடா, ஒன்னு நோக்கி உக்கிட்டே வந்து நிற்பேன், சேவை சாதிப்பேன் சொல்லி பெருமாள் சாட்சி. எப்படி சூரியன் தன்னுடைய அந்த தர்மத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கானோ, அதை போல இந்த உடம்பு உள்ளே இந்த சூக்ஷமா இடத்தை இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது ஞான வஸ்துவானது உடம்புக்கும் பரவி அதனுடைய எல்லா சகல பாகத்திலும் தன் காந்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்க முதல்ல நீ ஆரி அப்படின்னு பெருமாள் இடத்துல. இப்படி ஆத்மா வேறு, உடம்பு வேறு, லோக விஷயங்கள் வேறு அப்படின்னு அவளுக்கு நன்னா புரிய வச்சு பெருமாள் இந்த உடம்பை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோடா, தெரிஞ்சுட்டு பகவத் அனுபவம் பண்ணு, அப்போதான் இந்த பிரகிருதி மாயையானது ஒன்னு விட்டு போய் தெளியும், அப்ப உன் மனதிலே ஒரு தெளிவு பிறந்து என்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரசக்தி ஏற்படும் சொல்லி இந்த 13 அத்தியாயத்தை பெருமாள் முடிக்கிறார். அடியே கவிதார்க்கிக செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.